ಅಂತ ಯಾರು அரசியல் திருடர்கள் புகலிடம் அவர்தோட வரி பணம் பயப்படுமா? ஆனா இலவச கோபணம் இனி வருமா? வேலிகரி ரேஷன் நிலையில பெறுமா? வறுமை தோழ இத கேளு. இவர்களை இழப்பாடை விடுமா? இவன் தலை வீழ்தலை அடியுறமா? Come on, let's go. Round up on the other.